சந்தோஷத்தோடது வாங்கி ஹாலேலூயா பாடிடும் நான். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவெந்தே கையில் தன்னா சந்தோஷத்தோடது வாங்கி ஹாலேலூயா பாடிடும் மாயிட்டொன்னும் என்னோடெந்தே தாதன் செய்க இல்ல என்னே அவன் அடிச்சாலும் அவன் என்னை சிநேகிக்கும்னு தோஷமாயிட்டொன்னும் என்னோடெந்தே தாதன் செய்க இல்ல என்னே ாலும் அவன் என்னை சிநேகிக்கும்போது கஷ்ட நஷ்ட மீறி வந்தா பாக்யவானாய் தீரும் ஞா கஷ்டமேத்த கர்த்தாவோடு கூட்டாளியாய் தீரும் ஞா கஷ்ட நஷ்ட மீறி வந்தா பாக்யவானாய் தீரும் ஞா கஷ்டமேத்த கர்த்தாவோடு கூட்டாளியாய் தீருந்து ஞா ஞானோர்க்குன்னில்ல கஷ்ட நஷ்டமோர்க்குன்னில்ல எப்போளெந்தெ கர்த்தாவினே ஒன்னு காணாமென்னேயுள்ளு லோகத்தே ஞானோர்க்குன்னில்ல கஷ்ட நஷ்டமோர்க்குன்னில்ல எப்போளெந்தெ கர்த்தாவினே ஒன்னு காணாமென்னே.